ஸ்ரீகுருப்யோ நமஹ ஸ்ரீஹரயே நமஹ ஸ்ரீஹரயே நமஹ ஸ்ரீஹரயே நமஹ கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஜன்மாத்யஸ்யேதோன்வயாதிதரதஸ்சார்த்தேஷ்வபிக்ஞஸ்வராட் தேனே ப்ரஹ்மஹ்ருதாயாதிகவயே முஹ்யந்தியத்சூரயஃ தேஜோவாரிமிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிஸர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமஹி தர்மப்ரோஜிதகைதவோத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதா பேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம். ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி க்ருதே கிம் வா பரைரீஷ்வரஹ சத்யோ ஹ்ருத்ய வரத்யதே அத்ர க்ருதிபிஹி சுஸ்ரூஷுபிஸ் தக்ஷணாத் நிகமகல்பதரோர்கலிதம் ஃபலம் சுகமுகாதமிருத த்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரஸமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுகாஹ நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் யம் வ்ரவ்ரஜந்தமனுபேதமபேத க்ருத்யம் த்வைபாயனோ விரஹகாதர ஆஜுஹாவ புத்ரேதி தன்னயதயா தரவோபினேதுஹு தம் சர்வபூத ஹ்ருதயம் நிமானதோஸ்மி யஸ்வானுபாவமகில ஸ்ருதிசாரமேகம் அத்யாத்மதீபமதிதீர்ஷதாம் தமோந்தம் சம்சாரிணாம் கருணயாஹ புராணகுஹ்யம் தம் வ்யாசசோனுபயாமி குரும். மூகம் கரோதி வாஜானம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்க்ருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம் கோமளம் கூஜயன் வேணும் ஷியாமளோயம் குமாரகஹ வேதவேத்யம் பரம் பிரம்ம பாசதாம் புரதோ மம. கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்த ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரி அச்சுதானந்த கோவிந்த மாதவா சச்சிதானந்த நாராயண ஹரி குருநாதன் தூண செய்த சந்ததம் திருநாமங்கள் நாவின் எப்போதும் சிரியா தெய்வீகேணம் நம்முடே நரஜன்மந்த ஃபலமகிடுவான். கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயணா ஹரி. கூடாரைவில் நின்று கோவிந்தா உந்தன் படி பறை கொண்டு யாம் பேரும் சம்மானம் நடு புகழும் பரிசீனாக சூடகமே தோழ்மலையே தோடே செவி பூவே பரகமே பலகணன் ராமணி ஓம் அடைந்துப்போம் அதன் பின்னே பார்த்தோரு முடலை பெய்து முழங்கை வழி வர கூடி இருந்து குளிர்ந்தேலோரம் இந்த பகவானுடைய அவதாரம் இனி வரக்கூடிய கல்கி அவதாரம் 9 அவதாரத்துல கிருஷ்ணாவதாரம் பர்யந்தம் நம்ம அனுபவித்தோம். மேலும் கல்கி அவதாரம் ஏன் கல்கி அவதாரம் அப்படின்னா கலியுகம் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். கண்டெம்பரரி வேர்ல்ட்ல என்னெல்லாம் நடக்கிறது அப்படிங்கறது பிரத்யட்சமா நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்ப இன்மேல் கொண்டு என்னெல்லாம் வரப்போறது யாரெல்லாம் ராஜா அப்படிங்கறது அனுபவித்தோம். எப்படி கலியுகம் இருக்கும் அப்படிங்கறதும் வரப்போற நாட்கள் எப்படி அப்படிங்கறதும் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கக்கூடிய கலியுகத்துல இப்படி ஒரு மனிதர்களை ஒரு கழுதையாக அவ்வளோ நீச்சமாக ட்ரீட் பண்ற காலம் வர சமயத்துல அந்த கலியோடைய லாஸ்ட் சமயத்துல ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணு யசஸ் அப்படிங்கிற மகாத்மா பகவான பிராமணனுடைய புத்திரனாக கல்கி என்கின்ற திருநாமத்துல அவதாரம் பண்ணுவார் அப்படின்னு. சம்பள கிராம முக்கிய பிராமணஸ்ய மகாத்மனஹ பவனை விஷ்ணு யசசஹ கல்கிஹி பிராதுர் பவிஷ்யதி. சம்பள கிராமம் அப்படிங்கறதுல பிரதானனும் மகாத்மாவுமான விஷ்ணு யசசு அப்படிங்கிற பிராமணனுடைய ஆத்துல கல்கி அவதாரம் பண்ணுவார். அனிமாதி அஷ்ட ஐஸ்வர்யங்களோடையும் சத்தியசங்கல்பாதி குணங்களோடையும் அதுல்யமான காந்தியோட லோகத்தை காப்பாத்துறதுக்காகவே பகவான் இந்திராதி தேவர்களெல்லாம் கொடுக்கப்பட்ட துஷ்டர்களை நிக்ரகம் பண்றதுக்கும் அதிவேகமா அஸ்வம் ஆருஹ்ய க்ஷோண்யாம், அஸ்வத்துக்கு மேல குதிரை மேல ஏறி பூமியில ரொம்ப வேக கதியில சஞ்சாரம் பண்ணுவராம் கல்கி சுவாமி. அவர் வந்து ராஜவேஷத்துல மறைஞ்சிருக்க கூடிய கோட்டிஷஹா தஸ்யூன், கோட்டி கணக்குல திருடர்களை கத்தியால வெட்டி வதம் பண்ணுவார். அததேஷாம் பவிஷ்யந்தி மனாம் சீஷதானி வைஹி வாசுதேவாங்கராகாதி புண்யக்னாதில சம்ஸ்பிருஷாம். கள்ளர்கள் அகில தஸ்யம்ஷு, திருடர்கள் எல்லாரும் வதம் பண்ணி எப்படி ஸ்ரீ கிருஷ்ண பகவான் மறைஞ்சதும் கலியுகம் தலைவிரித்து ஆடித்தோ அத்தனை அசுரர்களையும் இல்லாம பண்ணுவார், சுத்தி பண்ணுவார். புறவாசிகளும் நகரவாசிகளும் அத்தனை ஜனங்களுடைய மனசை சுத்தம் பண்ணுவராம். ஏன்னா பகவானுடைய அவதாரம் அப்படின்னு வந்தா இத்தனையும் அவதாரம் எல்லாமே எல்லாருடைய மனசை சாந்தி தானே படுத்திட்டு ஆனந்தத்தை தானே கொடுத்தது. அதே மாதிரி கல்கி அவதாரமும் பண்ணுவார். சத்வமூர்த்தியான ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஹிருதயத்துல ஸ்திதி பண்ற சமயத்துல அந்த பகவானுடைய அம்சத்தை பகவான் பக்தியை நிலைநாட்டுவராம் அத்தனை பேருடைய மனசுல, தர்மத்தை காப்பாத்துவார். ஸ்ரீ ஹரி எப்ப வந்து கல்கியாக அவதாரம் பண்ணுவாரோ அந்த சமயம் கிருதயுகம், சத்வகுண பிரதானமான கிருதயுகம்லவா சாத்விகி கிருதம், அது வந்து உத்பவிக்கும். கலி அவசானமாய் திருப்பி கிருதயுகம் வரும் அப்படிங்கிறார். யதா சந்திர சூரியஸ்ச ததாதிஷ்ய பிருஹஸ்பதி, எப்ப வந்து சந்திரனும் சூரியனும் அதே மாதிரி நிஷ்யஸ் பிருஹஸ்பதி பூயம் நட்சத்திரம் பிருஹஸ்பதியும் ஒரே கூர்ல வரதோ அந்த சமயம் கிருதயுகம் ஸ்டார்ட் ஆகும், சம்பவிக்கும் அப்படின்னு சொல்றார். அப்படி கல்கி அவதாரம் வந்ததும் பகவான் தர்மத்தையும் சாதுக்களையும் காப்பாத்துறதுக்காக துஷ்டசம்ஹாரம் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோமே. அப்படி பண்றதுனால என்ன அப்படின்னா பகவானுடைய பக்தர்களுக்கு எல்லாருக்கும் சௌபாகியம் வரும், மனசு நிர்மலமாகும் அப்படின்னு பார்த்தோம். அந்த தர்ம நீதியை தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்ம சம்ஸ்தாபனத்துக்காகவே கல்கி அவதாரம் உண்டாகும் அப்படி சொல்லி. மேலும் இந்த யுக தர்மங்கள் அப்படின்னு உண்டு, கிருத யுகம் ஸ்டார்ட் ஆகும் சொன்னோமே, என்ன இந்துக்கு யுகம் ஸ்டார்ட் ஆகுறது, இந்த யுகத்தினுடைய அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல கிருத யுகத்துல தர்மங்களுடைய நாலு பாதங்களானது எதெல்லாம், சத்தியம் தயை தபசு தானம், இந்த மூணு நாலுமே பூர்ணமா இருக்குமாம் கிருத யுகத்துல. அதனாலேயே அந்த ஜனங்களுக்கு சந்திருப்தி கருணை மைத்ரி சாந்தி தாந்தி திதிக்ஷை சமதர்ஷனம் எல்லாமே நிரம்பி ஆத்மா ராமர்களாக பகவத் பஜனத்துல ஆசையோட இருப்பாளாம் அத்தனை பேரும் கிருதயுகத்துல. அப்ப திரேதாயுகத்துல வந்துட்டோம்னா தர்ம பாதங்கள் நாலு அப்படின்னோமே, அதுல ஒரு பாதம் இல்லாம ஆயிடுமா, அந்த ஸ்தானத்துல அதர்மம் கால் வைக்குமா, அதாவது அதர்மம் கால் வைக்கிறது அப்படின்னாலே அசத்தியம் ஹிம்சை திருப்தி இல்லாம இருக்கிறது கலகம் உண்டாக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துருக்குமாம் த்ரேதா யுகத்துல. அதனாலயே ஜனங்களுக்கு முள்ள முள்ள யஜ்ய கர்மங்கள்ல ஆசை வரும், ஹிம்சை பண்றதுலயும் கொஞ்சம் ஆசை வர தொடங்குமா, கொஞ்சம் மிக்சுதா இருக்கும் அப்படின்னு. தர்மார்த்த காமங்கள்ல ஸ்ரத்தை இருக்கும் அப்பவுமே, ஏன்னா மூணு கால் வந்து தர்மம் தானே, ஒரு கால் தானே அதர்மம் வந்திருக்கு. அப்படியே துவாபர யுகம் வந்துட்டோம் அப்படின்னா தர்ம பாதங்கள் பகுதி ஆயிடும். அப்படின்னா என்ன, தர்மம் ரெண்டு கால் அதர்மம் ரெண்டு கால், ஜனங்கள் வந்து கீர்த்தனை பண்ணுவா யாகங்கள் பண்ணுவா அதே வேதாத்தியானமும் பண்ணுவா, அதே சமயம் என்னது குடும்ப க்ஷேமத்துக்கு ஆசைப்படுவா, லௌகீகமான வாழ்க்கையிலையும் ஆசையோட இருக்கும். அப்போ துவாபர யுகத்துக்கே எப்படின்னா கலியுகத்துல எப்படி தர்ம பாதங்கள் ஒரே ஒரு பாதம் தான் இருக்கும், பாக்கி முக்காலும் என்னது அதர்மம் ஆயிடும். மூணு கால் அதர்மம் வச்சுடும், ஒரே ஒரு கால் தான் தர்மம், அதுவும் கஷ்டப்பட்டுன்னு இருக்குமா. லாஸ்ட்ல கலியுகத்தினுடைய லாஸ்ட்ல என்ன ஆயிடும், அந்த ஒரே ஒரு தர்மம் கால் பாதம் வச்சுட்டு இருக்குமே, அந்த பாதமும் இல்லாமி முழுவன் அதர்மம் ஆயிடும். அப்போ ஜனங்களெல்லாம் துராச்சாரிகளா மாறிடுவா. காரிய எல்லாமே துர்க மார்க்கத்திலேயே தப்பான வழியிலேயே ஆசைப்படுவா. சூத்ரர்களுக்கு பூரா பிராமணியம் வந்துடும், அவளுக்கு ராஜ்யம் வந்துடும். இப்படி கலிதோஷங்கள் எல்லாம் வந்து சேரும் அப்படின்னு யுகத்தினுடைய தர்மம் இதெல்லாமே. இந்த பூமி தேவி அழறா இப்படி, என்னன்னா இந்த ராஜாக்கர் அத்தனை பேரும் எல்லாரும் வசமாக்கிண்டு எல்லாரும் பாடுபடுத்துறா, ஜனங்களை சாதுக்களை எல்லாம் கஷ்டப்படுத்துறா, இறந்து போயிட்டு இருக்கா ஆதி வியாதினால, அவ ஆசையினாலேயே அவளை அழிச்சுக்கிறா. சத்துருக்களை எல்லாம் ஜெயித்து சமுத்திரத்தையும் நான் அடக்குவேன், அதாவது எனக்கு இன்னும் போராது, இந்த பூமி மட்டும் போராது, சந்திரனையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு கிரகத்துக்கு கிரகத்துக்கா இப்போ தாவின்னு இருப்போமே கலியுகத்துல. அதே மாதிரி பூமி தேவி சங்கடப்படுறா, இவாளுக்கு என்னதான் போராது, நீ சமுத்திரத்தையும் எடுத்துக்கணுமா, அப்பவும் திருப்தி வர மாட்டேங்கிறது, எல்லாத்தையும் எடுத்து எவ்வளவு பூமி கிடைச்சாலும் திருப்தி அடையாத ஒரு ஜனங்களா இருக்காளே, எப்படி தீபு சமுத்திரம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிறா, தன் வசத்துக்கு ஆக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிறா, இவளுக்கு திருப்தியே வரமாட்டேங்கிறது. குழந்தைகள் ஆனாலும் திருப்தி இல்லை, குழந்தை இல்லாட்டாலும் திருப்தி இல்லை, இப்படி அல்ப புத்தியோட எல்லாத்தையும் தனக்கடி தனக்கு அதீனத்துல வரணும், எல்லாம் தனக்குள்ள வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிறாளே. பந்தங்கள் எல்லாம் அற்று போகிறது, அப்பா யாரு, குழந்தை யாரு, அண்ணா வாரு, நீ யாரு, என்னுடைய ஆசைக்கு அகப்பட்டு இருக்கணும் எல்லாரும் அப்படின்னு எந்த பந்தத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இல்லாம இப்படி எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சுட்டு இருக்காளே. பகவான நினைக்காம அகண்ட மண்டலாதிபதிகள் எல்லாம் நானே பகவான் அப்படின்னு சொல்லி தெரியற அளவுக்கு வந்துருக்காளே. எல்லாரும் கிருதார்த்ததை இல்லாம அகிருதார்த்தையோட மரணம் அடைஞ்சு விழறா இந்த பூமியில அப்படின்னு பூமி தேவி கஷ்டப்பட்டு சங்கடப்படுறா. அப்ப சொல்ற ஸ்ரீசுக்கர் வந்து விஸ்தாரமா உனக்கு கலிதோஷங்களை விஸ்தாரமா கொஞ்சம் கூட சொல்லித்தரேன். அப்போ மனிதர்களுக்கு என்ன ஆகும், ஓகே இப்படி எல்லாம் இருக்கு கலிதோஷங்கள், இதுல இருந்து இதெல்லாம் போகப்படாது. இப்ப குழந்தைகளுக்கு சொல்லுவா அல்லவா, இப்படி எல்லாம் போனேன்னா இப்படி எல்லாம் கஷ்டம் வரும்மா, இந்த வழியா போனா கஷ்டம் வரும், சோ இதெல்லாம் ஜாகிரதையா இருக்கணும், ப்ரிகாஷியஸா இருப்பா அல்லவா. அந்த ப்ரிகாஷன்ஸ் வந்து நான் சொல்றேன், கலிதோஷங்கள் எப்படி எல்லாம் இருக்குன்னு டீட்டெயிலா சொல்றேன். சோ அந்த வழிக்கெல்லாம் போகாம நம்மள காப்பாத்திக்கலாமே அப்படிங்கறதுக்காக பெரும் கருணையோட ஸ்ரீ சுக்கர் விஸ்தாரமா சொல்ற. அது என்ன அப்படின்னா, கலியில வந்து திருடர்கள் ஜாஸ்தி ஆவா, திருடர்களுக்கு தான் ஆதிக்கம் இருக்கும். பாகண்டர்கள் வேதத்தை எல்லாம் இல்லாம பண்ணும், வேதம் எல்லாம் தப்பு அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவா. பிரணாதிபர்கள் எல்லாம் ஜனங்களை துரோகம் பண்ணுவா, கஷ்டப்படுத்துவா. பிராமணர் பக்ஷண பிரியர்களும் விஷயத்துல ஆசையோட இருப்பாளா. பிரம்மச்சாரிகளுக்கு சுத்தம் இருக்காது, விரதமும் இருக்காது. பிக்ஷை கொடுக்கக்கூடிய கிரகஸ்தர்கள் பிக்ஷை கேட்டுண்டு நடப்பாளாம். வானப்பிரஸ்தர்கள் கிராமவாசிகள் ஆயிடுவா. சன்னியாசிகள் எல்லாம் தனத்துல ஆசையோட வந்து நிற்பா. ஸ்திரீகள் ரொம்ப சாப்பிடுறவாளும் நிறைய சந்தானங்களை பெற்றெடுக்கிறதுக்கு லஜ்ஜை இல்லாதவாளாகவும் சம்சாரிகளாக முங்கி இருப்பாளாம். பொய் ஏமாற்றுதல் அதிகடினமான சாகசம் இதெல்லாம் சுவாபாவமா மாறிடும், இதெல்லாம் சகஜம் தானே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுமா. பிசினஸ் பண்றவா வியாபாரிகள் எல்லாம் வஞ்சகர்களாக மாறுவா. ஜனங்கள் ஒரு அவசியமே இல்லாம மத்தவாள நிந்தியமான கெட்ட, அதாவது பொய் சொல்லணும்னா என்ன அவசியம் இருந்தா சொல்லலாம் பா, ஏன்னா தப்பு பண்றா இது நிவர்த்தியே இல்லை, இது பண்ணிதான் ஆகணும் அப்படின்னா சரி, சகஜமா நிந்திய கர்மங்களை பண்ணுவாளாம் கலியுகத்துல. யஜமானை பிரித்தியன் வந்து கை விட்டுடுவா, அதாவது பிரித்தியன்னா யஜமானுக்கு ரொம்ப உண்மையா இருக்கணும் தான், உண்மையெல்லாம் இல்லை, கைய விட்டுடுவாளாம். விஸ்வஸ்தனான பிரித்தியனா இருந்தாலும் யஜமானை கொல்ல கூட தயங்க மாட்டாளாம். கரவு மாறின பசுக்களை காப்பாத்தாம தூக்கி போட்டுடுவா. கரவற்ற பசு இல்லவா, பசுனா பால் தரணும், பால் தரலையா தூக்கி எரிஞ்சுடுவாளாம். பசுக்களையே சம்ரக்ஷணம் பண்ண மாட்டான், கோ சம்ரக்ஷணம் கம்மியாகும். அம்மா அப்பாவை தூக்கி போட்டு மனைவி குழந்தைகள் அவாதான் வேணும் அப்படின்னு கிளம்புவாளாம் ஜனங்கள், அம்மா அப்பாவுக்கு வேலையே இருக்கானா. புருஷர்கள் எல்லாம் ஸ்திரீ வசர்களா மாறிடுவா, ஸ்திரீக்கு வசப்பட்டுடுவா. சூத்ரர்கள் எல்லாம் தபஸ்வி வேஷம் கட்டிண்டு பிரதிகிரகம் வாங்கிட்டு தன்னுடைய ஜீவனம் போற்றுவாளா, அதர்மிகள் எல்லாம் உத்தமமான ஆசனத்துல ஏறி உட்காருவா, அவ வந்து அதர்மம் பண்ணிட்டு தர்மத்தை பத்தி சொல்லுவாளாம். அவ ஜனங்கள் எப்பவும் ஏதாவது சோக பயத்தினால சூழப்பட்டுண்டே இருப்பா, இல்லன்னா குறைகளால சங்கடப்பட்டு இருப்பா. நல்ல வஸ்திரமோ பக்ஷணமோ சுகமோ அலங்காரமோ ஸ்நானமோ இல்லாம ஜனங்கள் பிசாச்சாட்டமா பைத்தியக்காராட்டமா அலைஞ்சு திரியுவா. அதிகாரிகள் மேற்கு மேல் டாக்ஸ் போட்டு போட்டு போட்டு போட்டு எல்லாருடைய பணத்தையும் எடுத்துடுவா. அல்ப தனத்தினுடைய பேர்ல பிராணனே விட்டுடுவாளா, பணம் இல்லை பணம்ங்கிற பேர்ல தன்னுடைய பிராணனை கூட சூசைட் பண்ண கூட தயங்க மாட்டாளா. ஸ்வஜனங்களை கூட தன்னுடைய ரிலேஷனா இருந்தா கூட அவளை கூட கொல்லு விடுவா மனத்துக்கு வேண்டி. ஆகாரம் மைத்துனங்களை மட்டும் விலப்பட்டதாக ரொம்ப ஆகாரம் பணம் தரவா இவாளை எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துப்பாளா. மேலும் அப்பா அம்மாவை காப்பாத்தாம வழியில தூக்கி போட்டுடுவா. ஒரு சாதாரண வயசான அப்பா அம்மாவை எங்களால பாத்துக்க முடியாது அப்படின்னு ரோட்ல விட்டுடுவா, வழியாதாரம் ஆக்கிடுவா. இப்படி அந்த சமயத்துலதான் கலி ரொம்ப முத்தி போயிருக்கும். இந்த மாதிரி அப்படி இருக்கிற கலியில பகவானையே வழியே பட மாட்டா, ஸ்ரீ பகவானை கலியில வழியே படாத ஒரு காலமும் வரும். அந்த சமயத்துல ஒரு இதுலேருந்து மோச்சனம் அடையாம கர்ம மந்தத்திலேயே உழண்டு இருப்போம். இப்படியெல்லாம் இருக்கிறத நம்ம ஜாகிரதையா பகவானை பிடிச்சிருந்தோம்னா நிச்சயமா நம்மளுக்கு மோச்சனம் உண்டு. ஆனா ஜனங்கள் அதை பண்ண மாட்டா, ஜனங்களை பண்ண விடாதான் இந்த கலி. கலியுகத்துல ஜனங்கள்ல செலவாளுக்கு செலவாள்ல மட்டும் நல்லது காணும். கலியுடைய சக்தியை மீறினவா சில ஜனங்கள் சாதுக்கள் இருப்பா, அவ பக்தி பஜனை பண்ணிட்டு இருப்பா, அதனாலேயே தர்மம் வந்து கொஞ்சம் காப்பாற்றப்படும். ரஜோகுணம் ஜாஸ்தியானதுனால தர்ம அர்த்த காமங்கள்ல மட்டுமே ஆசையோட மோட்சம் அப்படின்னா என்னன்னு கூட நினைச்சு கூட பார்க்க மாட்டானாம். ஏமாற்றுதல், பொய் சொல்றது, சோம்பேறித்தனம், தூக்கம், பின சாப்பாடு, இதுல எல்லாம் ஆசையோட இறங்கி இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி மாறிடுமாம். இப்படின்னு ஸ்ரீ சுக்கர் சொல்லிட்டு ராஜன் பரீட்சித் ராஜாட்ட சொல்ற, கலிதோஷத்தை நான் விஸ்தாரமா சொன்னேன், இந்த கேட்டு பயந்துக்காதேங்கோ. ஏன்னா இந்த கலியிலேருந்து காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறதும் சொல்லித்தரேன் கேளுங்கோ. என்ன சொல்ற, என்ன சொல்ற, ஸ்ரீ பகவானுடைய புண்ணிய கதைகளை கேளுங்கோ, கீர்த்தனம் பண்ணுங்கோ, தியானம் பண்ணுங்கோ, பகவானையே பூஜை பண்ணுங்கோ, நமஸ்காரம் பண்ணுங்கோ, ஹரிதாசர்களை ரெஸ்பெக்ட் கொடுங்கோ, அவளுக்கு வேண்ட கைங்கரியம் பண்ணுங்கோ, அவ கூடயே இருங்கோ, சஜ்ஜனங்கள் கூட இருங்கோ. அப்படி இருந்தேன்னா பகவானுடைய பிரசாதம் உங்க மேல கடாட்சம் வரும். அந்த சமயத்துல ஜென்மகிருத்த பாபங்கள் எல்லாம் உன்மூல நாசம் அடியோட வேரோட இல்லாம ஆகும். எப்படி அக்னியில ஸ்வர்ணம் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் மாறறதோ அது மாதிரி பகவான் ஸ்ரீ ஹரி நம்மளுடைய ஹிருதயத்துல வந்து குடிகொள்ளுவார், பக்தனுடைய அசுப வாசனைகள் எல்லாம் இல்லாம பண்ணி சுத்தமாக்குவார். அதுதான் நம்மளை இந்த கலியுகத்திலேருந்து காப்பாற்றப்படும். எப்பேற்பட்ட, ஏன்னா நம்ம நரகவர்ணனை பார்த்திருக்கோமே, 26 நரகவர்ணன், 28 சொச்சம் நரகவர்ணனை பார்த்துட்டு அதுலேருந்து என்ன காப்பாத்தட்டும், எப்படி காப்பாத்துறது அப்படிங்கறத நாராயணா அப்படின்னு நாமம் சொன்னாலே போதும் அத்தனை நரகமும் இல்லாம ஆயிடும் அப்படின்னு காட்டுற மாதிரி. எவ்வளவுதான் கொடுமையா இருந்தாலும் கலியுகம் பகவன் நாமாவ சொன்ன பகவத் சம்பந்தமா இருந்தாலே நம்மளுக்கு உத்தாரணம் உண்டு அப்படின்னு சொல்லி காட்டுறார். மேலும் பரீட்சித் ராஜாட்ட உபதேசம் பண்றார், உங்களுக்கும் கொஞ்ச நாள்ல பிராணன் போக போறது, சரீர தியாகம் பண்ண போறேன், அதனாலேயே மற்ற சிந்தனையெல்லாம் தூர எரிஞ்சிட்டு ஸ்ரீ கேசவனே ஹிருதயத்துல வச்சுக்கோங்கோ, மரண சமயத்துல பகவான தியானம் பண்ணினா நிச்சயமா பகவான்லயே எத்திடுவோம். கலிக்கு என்னதான் சக்தி இருந்தாலும் பகவான்கிட்ட போரிடறதுக்கு உண்டான சக்தி இல்லை. ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும் இந்த கலியுகத்திலேருந்து. இவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் பகவான் நம்மளுக்கு கஷ்டம் தராம காப்பாத்துவார்னு கலியுகத்திலேருந்து மோட்சம். கலியுகத்திலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கறதும் பெரும் கருணையில ஸ்ரீ சுக பகவான் சொல்லியிருக்கார். இதெல்லாம் வரப்போற விஷயங்கள், கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கும் ரிலேட் பண்ணிக்க முடியறது. இது எந்த காலத்துல பாகவதம் நடந்திருக்கு அது வந்து இப்ப நம்மளுக்கு ரிலேட் பண்ண முடியறதுன்னா சத்தியம் தானே, ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம் தானே. அதனால மேலுக்கு மேல் அதர்மம் தலை விரித்து ஆடும். அப்பவும் பகவான கட்டியா பிடிச்சுட்டோம்னா எதுவுமே நம்மளை தீண்டாது அப்படிங்கிற ஒரு பெரிய சத்தியம் பரம் தீமகி அப்படிங்கிற அந்த சத்தியத்தின் அடிப்படையில அந்த பகவானையே நம்ம பிரார்த்தனை பண்ணி நாம சங்கீர்த்தனமே ஜீவனமா வச்சுண்டு நம்மளுடைய வாழ்க்கையை கழித்தோமானா நிச்சயமா புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற இந்த ஒரு பெரிய சைக்கிள்ல இருந்து மோட்சம் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு பொருளையும் சொல்லி கல்கி அவதாரம் அந்த பகவான் நம்மளை காப்பாத்துவாருங்கிற ஒரு நம்பிக்கையில ஒவ்வொரு நாளும் பகவானுக்கு சமர்ப்பணமாக சரணாகதி பண்ணிண்டு தாசானு தாசனாக இருந்து தாசிய பாவத்திலேயே இருந்து பிரம்ம ஜானத்துக்காக முயற்சி பண்ணிண்டு அந்த பகவானையே மனசுல ஹிருதயத்துல வரும்படியாக பகவான்டே பிரார்த்தனை பண்றோம். ஏன்னா அவருடைய ஆசீர்வாதம் இல்லாம எதுவுமே நடக்காது. நம்ம கையில எந்த இதுவுமே இல்லை. எல்லாம் அவன் அருளாலே நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்படி அத்தியுதமான பகவானுடைய தசாவதாரத்தை அனுபவிக்கிறோம். இந்த தசாவதாரம் பூர்ணமா பார்த்தோம்னா பகவான் அவதாரம் பண்ணின வரைக்கும் தர்மத்தை காப்பாத்துறதுக்கு சாதுக்களை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு பாக்குறோம். இதெல்லாம் எங்க அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னா நம்மளுடைய மனசுலதான் அவதாரம் பண்ணணும். எப்பவும் சொல்ற மாதிரி இந்த இந்திரியங்கள்னால வசப்பட்டு விஷயத்துக்கு பின்னாடி நம்ம மனசு போயிட்டு இருக்கே இல்லையோ அத வந்து திருப்பி பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்றதுக்கு பண்ணணும் அப்படிங்கறதுக்கு தான் பகவான் பல அவதாரங்கள் எடுத்திருக்கார். அவதாராகி அசங்கியான்னு சொல்றார். எண்ணிலடங்காதவையாம் அவதாரங்கள் பல அவதாரங்கள் எடுத்திருக்கார். எனக்குள்ளேயும் அவதாரம் தான் எடுத்திருக்காரு, உங்களுக்குள்ளேயும் அவதாரம் தான் எடுத்திருக்கிறார், எல்லாருக்குள்ளயும் பகவான் தான் அப்படிங்கிற விஷயம் நம்ம மனசுல கொண்டு வரணும். அந்த பகவான் உள்ள வச்சாதான் ஹிருதயத்துல வச்சாலும் உள்ள இருக்கக்கூடிய அழுக்கு போகும். அழுக்கு போக்குறதுக்கு முள்ள முள்ள கோபத்தை மாத்தி வைக்கிறோம் அப்படின்னு நாளையில இருந்து கோபமே படமாட்டேன் அப்படின்னு ஒரு விரதம் எடுத்துட்டாலும் வேற தோஷங்கள் எல்லாம் தலை தூக்காதே, கோபத்தை மட்டும் போக்கினா போதுமா? வேற பல தோஷங்கள் பல அசுரர்கள் இருக்காளே நம்மளுக்குள்ள. அப்ப அந்த அத்தனை அசுரர்களையும் நம்ம சக்தியால மாத்த முடியாது. பகவான் நாமத்தை உள்ள போட போட போட போட போட சுத்தியாயி சுத்தியாயி மனசு நிர்மலமா இருக்கும், வெண்ணையா மாறிடும். அந்த வெண்ணைய பகவான் திருடிந்து போவார். அந்த வெண்ணெய் தான் பகவானுக்கு வேணும். அழுக்கான ஒரு வஸ்துவை யாராவது ஆசைப்படுவாளா? அந்த அழுக்கெல்லாம் நீக்கி சுத்தமா வச்சாதானே மகாலட்சுமியா ஆத்துக்கு வரா? அதே மாதிரிதான் பகவான் நம்மளுடைய மனம் அப்படிங்கிற கூட கோவில்ல வரணும் அப்படின்னா சுத்தமா வச்சுக்கணும். அதுக்குண்டான பிரயத்னம் தான் கோவில்ல போறதும் பகவன் நாமா சொல்றதும் பகவன் நாமா கேக்கிறதும் காலக்ஷேபம் பண்றதும் அத்தனையுமே எல்லாம் பகவான் சம்பந்தமா பொழுதுபோக்கினோம்னா நிச்சயமா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தகாரத்தை நீக்கி குருவாக பகவான் வந்து நம்மளை பிரகாசப்படுத்துவார் அப்படின்னு சொல்றார். இந்த தசாவதாரம் யாரெல்லாம் கேட்டேளோ அத்தனை பேருக்கும் க்ஷேமங்கள் ஆயுராரோக்கிய சௌக்கியத்தை பகவான் தந்து அருள் பண்ணட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த மார்கழி மாதம் ரொம்ப அத்தியுதமா பகவானுடைய அனுகிரகத்துல அவருடைய லீலைகளை அனுபவிக்க முடிஞ்சது. அதுக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு தந்த வேத தர்ம சம்ரக்ஷண சபா ஆச்சாரிய பாதுகா சுவாமி ரகுநாதன் சுவாமிக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மார்கழி மாதத்துல பகவானுடைய குணங்கள் கேட்கறது இரட்டிக்கும். என்னுடைய குணம் பொதுவா அதுக்காக மத்த மாசங்கள் எல்லாம் பகவான் கதை கேட்டா பிரயோஜனம் இல்லையா அப்படின்னு கேட்டா, இப்ப சுவாமி புறப்பாடு வர்றது உற்சவம் நடக்கிறது அப்படின்னா பகவானுக்கு கொஞ்சம் வீரியம் ஜாஸ்தி ஆகிறார் போல. பகவானே சொல்லியிருக்கார் மாதங்கள்ல மார்கழி மாதமாக இருக்கேன் மார்கசீர்ஷோகம் அப்படின்னு. இந்த மாதத்துல எது பண்ணினாலும் ஆண்டாளுடைய அனுகிரகத்தினாலையும் இந்த மாதத்தினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டினாலையும் சுவாமியை வழிபட்டோமானா நிச்சயமா மனசு வந்து ஆகர்ஷணம் பண்ணிக்கும். அது என்ன நம்ம மனசுக்குள்ள போடுறோமோ வேகம் ஸ்பீடா டபுள் ஸ்பீடா அக்செப்ட் பண்ணிக்குமா. அப்படி இந்த மார்கழி மாதம் ரொம்ப பக்தி நிறைந்ததாக நம்மளுக்கு அடைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்கு பகவானுடைய அனுகிரகத்துல. அப்படிப்பட்ட தசாவதார கதையோட பகவானுடைய அவதார லீலைகளோடயே பரிபூர்ணமா இருக்கு அப்படிங்கிறது அடியனுக்கு ரொம்ப சந்தோஷம். கேட்ட அத்தனை பேருக்கும் ஸ்ருதி சுகமாக பகவானுடைய அனுகிரகத்தோட நாம சங்கீர்த்தனம் பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சரணாகத வஜ்ர பஞ்சரே சரணே சாங்க தரஸ்ய வைபவே கிருபயா த்ருத கோப விக்ரஹே கியதன்ய மிருகயா மகே வயம் ஜகத்ரயை காந்த மனோக்ஞ பூமிஹி சேதஸ்ய ஜஸ்ரம் மம சந்நிதத்தாம் ரமா சமாஸ்வாதித சௌகுமார்யம் ராதாஸ்தனா போக ரசஜ்ஞ மோஜஹ வயமேதே விஸ்வசிமஹ கருணாகரா கிருஷ்ண கிம் வதந்தீம் தே அபி ச விபோ தவ லலிதே ச பலதராமதிரியம் பாலே வத்ஸபாலகரஹ கோபி வத்ஸ ஸ்ரீ வத்ஸலாஞ்சனஹ உத்ஸவாய கதா பாவீதி உத்ஸுகே மம லோசனே மதுரிம பரிதே மனோபிராமே மிருதுலதரஸ்மித முத்ரிதானேந்தோ த்ரிபுவன நயனைகலோபனீயே மஹதி வயம் வ்ரஜ பாஜிலாஸ்வச லாலசா ஸ்மஹ முகாரவிந்தே மகரந்த விந்துஹ நிஷ்யந்த லீலா முரளீ நினாதே வ்ரஜாங்கனாபாங்க தரங்க ப்ருங்க சங்கிராம பூமௌ தவ லாலசா ஸ்மஹ மயா வந்தியாய நித்யாய ஜகத்காரண மூர்த்தயே மம தாப விநாசாய ஜாகரூகாய மங்களம். ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஃ பரிபாலயந்தாம் நியாயேண மார்கேண மஹீம் மஹீஷாஹ கோ ப்ராஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம் லோகா ஸமஸ்தா சுகினோ பவந்து. காலே வர்ஷது பர்ஜன்யஹ பிருத்வீ ஸஸ்ய ஷாலினே தேஶோயம் க்ஷோபரஹிதஃ ப்ராஹ்மணாஃ சந்து நிர்பயாஃ த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ த்வமேவ பந்துஶ்ச சகா த்வமேவ த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ த்வமேவ ஸர்வம் மம தேவ தேவ. காலேன வாசா மனசேந்திரைர்வா புத்யாத்மனா வா ப்ரகதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் தரஸ்மை ஸ்ரீமன்நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய ஸ்ரீ குருப்யோ நமஹ ஸ்ரீ ஹரயே நமஹ ஸ்ரீ ஹரயே நமஹ ஸ்ரீ ஹரயே நமஹ ராம ராம ராம ராம ராம ராம ராம.